രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുതപരാംബുജഗ്മരുഗ്മവ്യാമോഹരസ്തരിചരാണി തൃണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സുരേകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണം ശരണം പ്രപദ്യേ. മാതാപിതാ യുവതേ സ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ ന കുലപതേ രഘുലാഭിരാമം ശ്രീമത്തരംഗ്രീവളം പ്രണമാമി മൂർധ്നാം. ബുധം സരസ്വമഗദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിചാര കുലശേഖര യോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിശാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം. ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യ കവിതാർക്കേകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. യോന്തപ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യകില ശക്തിധരസ്വതാംനാം അന്യാസഹസ്രചരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാന്നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം അയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീമന്നൂതനങ്കനാദിത്രാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതനലക്ഷ്മണാരത്രാത് സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷ സന്തത സുധാ ലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതന വാഗരീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും. നവ്യവാഗീഷ യോഗീന്ദ്ര ഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പരം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മേ ഹയഗ്രീവ ദിവ്യ പാദുകാ സേവക ശ്രീമദഭിനവ വാഗീഷ ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്ര പരകാല മഹാദേശികായ നമഃ. നീലാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃത്സ്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യ പയന്തി സ്വോചിഷ്ടായാം സജനകലിതം യാബലാത് കൃത്യപുങ്ക്ത് ഗോനാഥസ്യൈ നമയിതമിതം ഭൂയേ വാസ്തു ഭൂയഹം. അന്നവയർ പുതുവയ ആണ്ടാളരങ്കർക്ക് പണിതിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നൽപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്തടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയുള്ള വല്ല പൽവളയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെണ്ണ വിധി എണ്ണയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. இந்த திருப்பாவை உபன்யாசத்தில் இன்னைக்கு நாலாவது பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு சொல்லக்கூடிய பாசுரம். பகவானுடைய ஐந்து அவதாரங்களில் ஐந்து நிலைகள் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய ஐந்து நிலைகளில் எம்பெருமானுடைய அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம். பல சாஸ்திரார்த்தங்கள் இதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பெரியவாள் ரொம்பனா வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த பாசுரத்துக்கு. போன பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்னா, மாதம் மும்மாறி பெய்து அப்படின்னு வேறம் போதும் அந்தனர் கோர் மழை அப்படின்னு மாதம் மும்மாறி பெய்யறதை பற்றி ஒரு செல்வமாக மழை பெய்யறதுன்றது ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் எப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பாசுரத்தில் பாகவதோத்தமால கண்டால் சர்வ தேவதைகளும் அவர்களிடத்திலே அவர்கள் இடர கட்டளைக்கு ஏற்றாப்போலே காரியங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே இந்த பாசுரத்தில் பர்ஜன்ய தேவதையை பார்த்து மழை எப்படி பொழிய வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்றா. இப்படித்தான் பொழியணும் அப்படின்னு ஒரு நியமனம் பர்ஜன்ய தேவதைக்கு நாச்சியார் இந்த பாசுரத்தினால விதிக்கிறா போல அமைஞ்சிருக்கு. கோபஸ்திரிகள் மழைக்கு காரணமான பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு இப்படித்தான் பொழிய வேண்டும் அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறாளாம். தேவதைகள்லாம் வந்து கைகட்டி நின்று கோபஸ்திரிகள் ஆக்ஞாபிக்கிறத கேட்கின்ற ஒரு உயர்ந்த நிலையானது இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பரம பாகவதாலுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படும்னு பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. பல வியாக்கியானங்கள்ல இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும் மாங்கல்ய ஸ்தவ ஸ்லோகத்தையும் எடுத்திருக்கா. திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரயா யத்கீர்த்தனாத் சஹ அத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹின்னு ஒரு ஸ்லோகம் மாங்கல்ய ஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். தைத்திய குணம் அப்படின்னு சொன்னால் அஜ்ஞானம்னு அர்த்தம். ஆகாரத்தினாலே நம்மிடத்துல ஒரு தைத்திய குணம் விஜிரும்பித்து இருக்கு. விஜிரும்பித்து இருக்குன்னா நம்மளிடத்துல தைத்திய குணம் தான், அந்த அஜ்ஞானம்ன்ற குணம் தான் நம்ம இடத்துல நம்முடைய மனுஷியாக்காரமா இருக்கு. அப்படினால மனுஷனுக்கே இருக்கக்கூடிய சங்கோச்ச விகாச குணங்களை கொண்டு அந்த தைத்திய குணம் நன்றாகவே தெரிகிறது. பகவானுடைய சரணாரவிந்தத்தை பற்றி கொண்டால் இந்த தைத்திய குணமானது ஓடிடும் அப்படின்றது இந்த ஸ்லோகங்கள்ல தெரிகிறது. பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை பற்றி கொண்ட பாகவதாளர் பார்த்தால் ஆசுர பிரகிருதிகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி விடுவார்கள் அப்படின்னு சொல்றார். அதுதான் திரவந்தி தைத்தியாகான்னு சொன்னான். சரி, திரவந்தி தைத்தியாகா மட்டும் இல்ல, பிரணமந்தி தேவதாக. இந்த பாசுரத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சாமியம் சொல்லணுமோ இல்லையோ? எதுக்காக இந்த ஸ்லோகத்தை திருஷ்டாந்தமா எடுத்தார்கள் பெரியவர்கள் அப்படின்னா, நல்ல பாகவதரை பார்த்தால் பிரணமந்தி தேவதாக, தேவதைகள்லாம் வணங்கி நிற்பார்கள் அப்படின்னு சொல்றார். எல்லா தேவதைகளும் என்ன ஓணும் என்ன ஓணும்னு கேட்பாளாம் ஒவ்வொரு தேவதைகளும் வந்து. அந்த அளவுக்கு பாகவதாளுக்கு சர்வரும் ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான நிலை பாகவதர்கள் அடைகிறார்கள்னு இந்த பாசுரத்தினால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கான். சூரியன்றவன் தேவதை, நம்மளை காட்டிலும் சக்தி அவனுக்கு இருக்கு. சூர்யா சந்திரமசௌ விதிருதௌ திஷ்டதஹான்னு வேதவாக்கியமும் சொல்றது. அப்போ நம்மளை காட்டிலும் அவனுக்கு சக்தி ஜாஸ்தி தான். அவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நம்மளை அனுகிரகிக்கக்கூடிய ஒரு சக்தியானது சூரியனுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா, சாக்ஷாத் பெருமாளிடத்திலிருந்து கிடைக்கிறது. பகவான் எம்பெருமான் அவனுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு பலனை கொடுக்கிறான். ஏதோ நம்ம பண்ற யாக யஜ்ஞங்கள்னால மாத்திரம் சூரியன் திருப்தி அடைகிறது இல்லை. சூரியனுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானும் திருப்தி அடையறான் அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வேணும். சரீரவாச்சக சப்தாக சரீரி பரியந்தம் கச்சதி அப்படின்னு ஸ்ரீபாஷத்துல ரொம்ப அற்புதமான ஒரு சித்தாந்தம் இருக்கு. சுவாமி தேசிகனும் இதை எடுக்கிறார். பிரதான பிரதிதந்திரமாக சரீர சரீரி பாவ சித்தாந்தத்தை எடுக்கிறார். ஐரதாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்வகசி தத்வமசி ஸ்வேதகிரதோஹோ இது முதலான வாக்கியங்கள்னால, உபனிஷத் வாக்கியங்கள்னால நாமெல்லாம் இந்த பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மக ஜெகத்து, அதனால கண்ணுக்கு தெரியக்கூடிய சேத்தனா சேத்தனாத்மக ஜெகத்தா இருக்கக்கூடிய பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் சொல்லிட்டார். ஸ்ரீபாஷத்தில் சொல்லும் பொழுது ஜென்மாத்தியஸ்ய எதகான்ற சூத்திரத்துக்கு கீழே வரும்பொழுது பிரம்மாதி ஸ்தம்ப பரி அஸ்ய ஜெகதஹா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜ்ஞஸ்ய மிஸ்ரஸ்ய ஜெகதஹான்னு சொல்றார். அப்போ பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு புல்லு பரியந்தம் எல்லாமே ஜெகத்துன்னு தெரிகிறது. அப்போ எல்லாருக்கும் நாமெல்லாம் இது எல்லாம் ஜெகதெல்லாம் அவனுக்கு சரீரம், பெருமாள் சரீரி அப்படின்ற இந்த ஞானம் வேணும். நாம யஜ்ஞ பாகத்தில் யஜ்ஞத்தில் கொடுக்கக்கூடிய ஆவிர்பாகத்தை சூரியன் பெற்றுக் கொள்கிறான் அப்படின்னா அது சாமானிய ஞானம். சூரியனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பெருமாளும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நினைச்சாதான் அது விசேஷ ஞானம். ஏன்னா அசுருத வேதாந்திகளுக்கும் ஸ்ருத வேதாந்திகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாமானிய சாஸ்திரங்கள் வாஸ்தவாவான இந்த விஷயங்கள் தெரியாம அப்படி சொல்லலாம். ஆனால் வேதாந்த சாஸ்திரம் நன்றா தெரிஞ்சவாளுக்கு, அதுவும் சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ சாஸ்திர திருஷ்டியாத்து உபதேசோ வாமதேவத்து அப்படின்ற சூத்திரத்துக்கு அர்த்தங்கள்லாம் தெரிந்தால் கண்டிப்பாக சூரியனுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானும் இதனால் திருப்தி அடைகிறான் அப்படின்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு ஞானம் வேணும். அப்பதான் அந்த யாகமும் பூர்ணமான ஒரு பலனை பெறது. இப்போ சுவாமி தேசிகன் சிம்மஸ்தானத்தில் சாதிக்கிறார் இல்லையா, ஒரு ராஜகுமாரன் அவனுக்கு சேவகம் வந்து சேவகன் வந்து உபச்சாரம் பண்றான், ராஜகுமாரன் மேல பன்னீர் தெளிக்கிறான், சந்தனத்தை எடுத்து அவன் வஸ்திரத்து மேல பூசுறான், ராஜகுமாரன் தனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அங்கி, அதுக்கு மேல ஒரு அங்கி, அதுக்கு மேல பீதாம்பரம், அதுக்கு மேல முத்தால இழைக்கப்பட்ட ஒரு அங்கி இப்படி போட்டு இருக்கான். சேவகன் அந்த முத்தாலான அங்கி மேல சந்தனத்தை தெளிக்கிறான், பன்னீர் தெளிக்கிறான், சந்தனமோ பன்னீரோ பட்டதுனால அந்த முத்தால பண்ணப்பட்ட அங்கியோ இல்ல பட்டு பீதாம்பரமோ அதுக்குள்ள போட்டுருக்க ஏதோ ஒரு இன்னர் கிளாத் ஏதோ ஒரு அங்கியோ அதுவா சந்தோஷப்பட போறது அப்படி இல்ல இல்லையா. சாட்சாத் ராஜகுமாரன் தான் சந்தோஷப்பட போறான், அதனால ஆத்மா சந்தோஷப்பட போறான் இல்லையா. அது மாதிரி சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய என்னதான் ஹவிர்பாகத்தை யாகத்துல சூரியனுக்கு கொடுத்தாலும் சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சந்தோஷப்படுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஓணும். அது மாதிரி பகவானுக்கு அங்கிகளாகவும் அங்கங்களாகவும் இருக்கக்கூடிய சூர்யாதி தேவதைகள் எல்லாம் பகவானுடைய திருப்திக்காகவே அமைந்திருக்கின்றன. நாம் தேவதைகளுக்கு யஜ்ஞாதிகள் மூலமாக ஆராதனை பண்ணால் அதனால சந்துஷ்டம் அடைகிறது. அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா. சீபாஷத்துல பல இடங்கள்ல இந்த அந்தர்யாமி ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கா, அதுவும் பலாதிகரணத்துல பலமத உபபத்தேகின்ற சூத்திரத்தினால ரொம்ப நல்லா சொல்றான் இந்த விஷயத்த பாஷ்யக்காரர், ரொம்ப நல்லா சாதிச்சு கொடுக்கிறாரு நம்ம சித்தாந்தத்துக்கு ஏத்தா போல. அப்படி இந்த பாசுரத்துல சாட்சாத் அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பத்தி இந்த பாசுரமானது ரொம்ப அழகா விளக்குறது. அதனாலதான் பெரியவாள் வியாக்கியானத்துல முதல்ல எடுக்கும்பொழுதே பிரணமந்தி தேவதாஹா அப்படின்னு எடுத்துட்டான், தேவதைகளும் வந்து வணங்குகிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த பெருமை எப்படி சேரும் அப்படின்னா, பரம பாகவத பக்தாளுக்குத்தான், பகவத் பக்தாளான பாகவதாளுக்கு தான் சேருமே தவிர மற்றவாளுக்கு எப்பொழுதுமே சேராது. ஒருத்தர் ஒரு பெரியவர் கேட்டார் அவர் சந்தேகம் ஒரு காலட்சேப கோஷ்டியில, இந்த லோகத்துல இப்பெல்லாம் ராட்சசர்கள் யாருமே தென்படுறதே இல்லையே, ஏன்னா இந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்கு நஷ்யந்தி ரக்ஷாம்சின்னு இருக்கு இல்லையா, ராட்சசர்கள் இருக்குமிடம் தெரியாமல் ஓடி விடுவார்கள்னு சொல்லியிருக்கா. அப்ப அந்த காலத்துல பிரத்யட்சமாவே ராட்சசர்கள் இருந்தா அதனால அவ பயந்து ஓடினான். ஒருத்தர் கேட்கிறார் இப்பதான் ராட்சசர்கள் யாரும் தென்படுறதே இல்லையே இல்லையா, நம்ம தெருவில் போகும்போது ராட்சசன் ஒருத்தன் வந்தான் அது ஒருக்கானே ராட்சசன் பாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையே. ராட்சசர்களை புராணத்தில் பார்க்கிறோம், இதிகாசங்கள்ல பார்க்கிறோம், நேர பார்க்கறது இல்லையே அப்படின்னா அதுக்கு பதில் பவிஷ்யத் புராணத்தில் சொல்ற அந்த காலத்துல ராட்சசன் இவன் மனுஷன் இவன் அப்படின்னு வெளியில நன்றா பிரித்து பார்க்கிறபடி இருந்தான், இவன் மனுஷன் இவன் ராட்சசன் சொல்லிட்டு. இப்பதான் மனுஷ ரூபத்திலேயே ராட்சசன் இருக்கானே இல்லையா, ராட்சசனுக்குன்னு ஒரு தனி ரூபம் கிடையாது, எவன் மனுஷன் இருக்கானோ அந்த மனுஷ ரூபத்திலேயே ராட்சசன் ஒருத்தர் இருக்கான், அதனால அவன் தனியா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா. ராட்சசர்கள்னு இருந்தா தானே ராட்சசத்துவம்னு இருக்க ஒரு தர்மத்தை வச்சிருந்துக்கு வேலை இருப்பா, இப்பதான் கண்டே பிடிக்க முடியலையே, எவன் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷத்துவமோ ராட்சசனுக்குள்ள இருக்கக்கூடிய ராட்சசத்துவம்னு பிரிச்சு பார்க்க முடியல, எல்லாமே மனுஷத்துவத்துக்குள்ள அடங்கி போயிருக்கு. நியாயசாஸ்திரத்துல அழகா ஒன்னு சொல்லுவா, கடத்துல கடத்துவமும் இருக்கு திரவியத்துவமும் இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, இது எத்தனை பேருக்கு புரியவும் தெரியல. கடம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தன்மை ஒன்று இருக்கு, கடத்துவம்ன்ற தன்மை இருக்கு இல்லையா, அதே மாதிரி திரவியத்துவம்ன்ற ஒரு தன்மையும் இருக்கு. அந்த மாதிரி மனுஷனுக்கே இப்போ இந்த காலகட்டத்தில் மனுஷத்துவமும் இருக்கு ராட்சசத்துவமும் இருக்குன்னு சொல்றாரு பெரியவாள்லாம், ஏன்னா அவன் எப்ப போய் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியவே இல்லை. திரவியத்துவ திருஷ்டியா பார்த்தா திரவியமா தெரியறது கடம், கடத்துவத்தோட பார்த்தால் கடன் கடத்துவ விசிஷ்டவான் கடகான் தெரியுது. அது மாதிரி இந்த இடத்துலயும் இப்படிதான் இருக்கிறபடினால இப்ப இவா யாரு அவ யாருன்னு பிரிச்சு பார்க்க முடியல, எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றான். அதனால நஷ்யந்தி ரக்ஷாம்சின்றது இந்த காலத்தை கூட செல்லுபடி ஆகும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றான். பெருமாள் இப்படிப்பட்ட ஆசுரி பிரகிருதிகள்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காகத்தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா மனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சாதிச்சார் இல்லையா. இங்க அழகா ஒரு விசாரம் இருக்கு, இங்க ஒரு சக்காரம் போட்டிருக்கான் பகவான். சுவாமி தேசிகன் சக்கார சமர்த்தனம்னே ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு இல்லையா. இங்க ஒரு சாவே வேண்டியது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, நீ சாவே வாணாமே வினாசாய துஷ்கிருத்தாம், இது சண்டை சோட்டம் சரி அது ஓகே, எப்படி தேவையா இது, இதுக்கு போய் ஒன்னு பண்ணுமா, இந்த சாக்கு அப்படியே ஒரு பெரிய கிரந்தம் பண்ணணுமா அப்படின்னால் சந்தோஷம் நிரப்புறதுக்கு சில சமயத்துல உதவும், சில சமயத்துல விசேஷமான ஒரு அர்த்தமும் கொடுக்கும் இல்லையா. உதாரணமா இங்க பெரியவாள் ஒரு விஷயம் சொல்றா, மகாகவி காளிதாசன் நமக்கு எல்லாம் தெரியும், அவன் காட்டு வழியே போயிட்டு இருக்கானா, நடுவு காட்டுல பிரம்மாண்டமான ஒரு வியாசரோட விக்கிரகம் ஒண்ணு இருக்கு, அது மாத்திரம் இல்ல அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு உதரத்தோட ஒரு தொப்பையோட கூடிய அந்த உருவம் விக்கிரகம் இருக்கு, அந்த தொப்பையில இவன் விளையாடுறான், அந்த தொப்பையை பாக்குறான், அவனை திருப்பி வருது, வியாசரை பரிகாசம் பண்றான், இனி இவர் என்ன பெரிய கவியான்னு கேக்குறான், இவர் ஒரு சக்கார பிரியர் தானே, இவருக்கு சக்காரம் போடாம ஒரு ஸ்லோகம் கூட எழுத தெரியாதே, சக்கா ஸ்லோகத்தினால சா அப்படின்ற ஒரு எழுத்த போடாம இவருக்கு ஒரு ஸ்லோகம் கூட எழுத தெரியாது. ஏன்னா அவன் அவன் ஒரு ஸ்லோகத்தை உதாரணமா எடுத்து சொல்றான் போல் இருக்கு, பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சானே இவர் சா போட்டே தானே எழுதுறாரு அப்படின்னு சொல்லி இவர் சக்காரப்பிரியர்னு சொல்லி வியாசர அவன் பரிகாசம் பண்றதா சொல்றான். மகாகவியான படியினால வியாசரையே பரிகாசம் பண்றான் இல்லையா. உடனே ஒரு அந்த பொம்மையிலேருந்து ஒரு விக்கிரகத்திலிருந்து ஒரு துவனி வருது, அந்த துவனி சொல்றது, ஏ காளிதாசா என்னையா நீ பரிகாசம் பண்ற, சக்காரம் இல்லாம நீ ஒரு ஸ்லோகம் பண்ண பாக்கலாம், தாராளமா பண்ணுவேன், எனக்கு சக்காரம் இல்லாம நல்லா பண்ண தெரியும், சரி பண்ண பாக்கலாம், ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சதை சொல்லக்கூடாது, புதுசா நீ பண்ணணும்னு சொல்றாரு வியாசர். சரி அந்த சத்தம் கேட்கறது, சரியா புதுசாவே சொல்றேன் அப்படின்ற, அதுக்கு வியாசர் சொல்றாரு, நான் சொல்றா போல ஸ்லோகம் சொல்லுவேன், திரௌபதிக்கு பஞ்ச பாண்டவர்கள் எப்படியெல்லாம் உறவு முறை ஆவார்கள் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாராம். திரௌபதிக்கு பஞ்ச பாண்டவர்கள் எப்படி உறவு முறை, அதுக்கு காளிதாசன் சொல்றான், திரௌபத்யா பாண்டுதனியாக பதி தேவர பாவுக்காக ந தேவரோ தர்மராஜா சகதேவோ ந பாவுக்கா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம், காவியம் காவியத்துல ரொம்ப ரசிச்சு சொல்லுவா இந்த ஸ்லோகத்தை, அப்பேற்பட்ட ஒரு அழகான ஸ்லோகம் அது. உடனே சொன்ன உடனே அந்த விக்கிரகம் மாயமா போயிடுதான். உடனே வியாசர் பிரத்யட்சமாய் கேட்கிறார், காளிதாசனை கட்டி அணைச்சிண்டு அவர்கிட்ட சொல்றாரு, காளிதாசா என்ன காட்டிலும் பிரமாதமான ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கியே, நானும் பாரதம் சொன்னேன், விநாயக பெருமாள் உட்கார்ந்து எழுதினார், அவர் எவ்வளவு வேகமா எழுதினாரோ அவ்வளவு வேகமா நானும் சொன்னேன், நான் எவ்வளவு வேகமா சொன்னனோ அவ்வளவு வேகமா அவரும் எழுதினார், ஒரு ஸ்லோகம் கூட இப்படி அமையலையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு காளிதாசனை கொண்டாடினாராம் வியாசர். காளிதாசன் சக்காரம் இல்லாம ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கான், அந்த ஸ்லோகத்துக்கு அழகான அர்த்தம் பாருங்கோ, திரௌபத்தியா பாண்டு தனியாக, திரௌபதிக்கு பாண்டுவினுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சமயத்துல கணவன்மார்களா கணவன்களை அதாவது புருஷர்களா ஆறார்கள், ஒரு சமயம் அவளே பார்த்தா சின்ன மைத்துனர் ஆகிறார்கள், ஒரு சமயம் அவளே பெரிய மைத்துனராக கூட ஆகிறார்கள். ஆனா எப்பவுமே எந்த காலத்திலுமே திரௌபத்தியா பாண்டு தனியாக பதி தேவர பாவுக்காக, பாண்டு தனியா பாண்டு குழந்தைகள் பதி கணவர்களா இருக்கார்கள், தேவரக சின்ன மத்தினர்களா இருக்கார்கள், அல்லது பாவுக்காக பெரிய மச்சினர்களா இருக்கார்கள், இப்படியெல்லாம் இருக்கார்கள். ஆனா எப்பவும் எந்த காலத்திலையும் ந தேவரோ தர்மராஜா, சின்ன மச்சினரா தர்மபுத்திரர் ஆகவே மாட்டார் இல்லையா, வாஸ்தவம் தானே, தர்மபுத்திரர் பெரிய பையன், அவர் எப்படி சின்ன பையனா ஆக முடியும், கடைசி மச்சினரா அவர் எப்படி ஆக முடியும், ந தேவரோ தர்மராஜா சகதேவோ ந பாவுக்கா, பெரிய மைத் அது போல பெரிய மைத்துனரா சகதேவன் ஆகவே முடியாது. அதனால சக்காரம் போட்டு ஸ்லோகம் சொல்லலாம், ஆனா இந்த காளிதாசன் ஸ்லோகத்தை காட்டிலும் பகவான் சாதிச்ச ஒரு விஷயம் அழகான விஷயம் இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்சு துர்கிருதாம், அங்கே ஏன் சக்காரம்னு போட்டாருன்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இவருக்கு பகவானுடைய அவதாரத்துக்கு விநாசம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா இவன் பத்தினிக்கே விநாசம் தெரியாது, அப்பேற்பட்ட பத்தினியோட கூட இருக்கிறவன் இவன் விநாசத்துக்கோசரம் மட்டுமா அவதரிப்பான் இல்லையா, இவன் அவன் அவ கருணாமூர்த்தினா இவன் கருணா கருணாவான் இவன் இல்லையா, அவரை நித்தியம் அஜ்ஞாத நிஷ்கிரியம் அவளுக்கு வந்து அந்த அஜ்ஞாத அந்த கண்டிக்கிறது அப்படின்றதே அவளுக்கு தெரியவே தெரியாது, நிகிரகமே தெரியாது, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றான் இல்லையா, அந்த நிகிரகம்ன்றதே அவளுக்கு தெரியவே தெரியாது, அவளுக்கே தெரியாப்ப இவர் மட்டும் அதுக்கோசரமே அவதாரம் பண்ணுவார், அதனால விநாசாயச்சு துஷ்கிருத்தம், சாது சம்ரக்ஷணம் தான் ரொம்ப முக்கியம், பெருமாளுடைய அவதாரத்துல சாது சம்ரக்ஷணம் தான் ரொம்ப முக்கியமா தவிர கண்டிப்பா துஷ்டர்களுடைய நாசம் முக்கியம் இல்லை, ஆனாலும் பகவத் பாகவதர்கள் காப்பாத்துறதுக்கு, பாகவதர்களை காப்பாத்துறதுக்காக வினாசாயச்ச துஷ்கிருத்தம், துஷ்கிருத்தர்களுடைய நாசமும் ஏற்பட்டு போயிடுறது இல்லையா. நெல் செய்ய புல் தெய்யுமா போலேன்னு ஆச்சாரியாலாம் அச ஒரு வாக்கியம் எடுக்கிறான். இப்போ நெல் பயிரிட்டால் தானா புல் அழிய போறது, அதனால சாது சம்ரக்ஷணம் பண்ணணும்னா துஷ்கிருத்த விநாசம் தானா நடக்கும் இல்லையா. அப்போ சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்கிருத்தர்களையும் விநாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு சக்காரம் போட்டதா பெரியவாள் ரொம்ப அழகா சொல்றா. ஆனால்தான் நஷ்யந்தி ரக்ஷாம்சி அப்படின்னு சொன்னான். பொதுவா நமக்கு விரோதிகள் அப்படின்னு பார்த்தால் வெளியில யாருமே இல்லை, நமக்கு நாமளே தான் விரோதிகள் இல்லையா. இந்திரியங்கள் தான் விரோதிகள், அதனால சத்ருக்னஹான்னு படம். சத்ருக்னஹான் சத்ருவும் கிரந்தீதி சத்ருக்னஹா, சத்ரு எங்கன்னா வெளியில இருக்க சத்ருவா அவன் வந்து இது பண்ண மாதிரி தெரியவே இல்லை. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சத்ருக்னனுக்கு அதிகமாக பங்கு இருக்கா மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அதிகமா வால்மீகி ஏதோ ரெண்டு ஸ்லோகம் சொல்றாரு, கம்பன் ஏதோ ஒரு பாட்டு சொல்றான், பெரியவாள் யாரும் சத்ருக்னனை பத்தி அதிகமாக சொல்லலை. சத்ருக்னன் விஷயம் மூலமாக தெரிஞ்சுட்டேன்னு ஒரு ரெண்டு இடத்துல லக்ஷ்மணர் சொல்றார் இல்லையா. அதனால கச்சதா மாத்துல குலம் பரதேன சதா அனகஹான்னு சொல்லியா இல்லையா, ததா அனகஹான்னு தான் சொல்லியிருக்கா. அப்போ சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு சொல்லும்பொழுது நித்திய சத்ருக்னன் அவன் இந்திரியங்களை வென்றவன் அப்படின்னு சொல்றான். அதனால இந்திரியங்கள் தான் நமக்கு விரோதிகள் அப்படின்னு தெரியுது. உபனிஷத்தே சொல்றது, ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரத்தமேவது புத்தியுந்து சாரதிம் வித்தி மன பிரகிரகமேவச்ச இந்திரியாணி அநாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சராத் அப்படின்னு, நமக்கு இந்திரியங்கள் தான் விரோதிகள் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்திரிய நிகிரகம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுவும் ராமாயணத்துல பார்த்தால் லக்ஷ்மணன் போல இந்திரிய நிகிரகத்தோடு இருந்ததா மாதிரி தெரியவே இல்லை. நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே தொப்பி ஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த ஸ்லோகம்லாம் எப்படி கிடைக்கும், நான் வந்து நித்தியம் பாத சேவனம் பண்ணிட்டு இருந்தபடினால, பாத சேவனம் இல்ல பாத அபிவந்தனம் பண்ணபடினால எனக்கு நூபுரேத்து அபிஜானாமி நூபுரத்தன் என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் எப்படி ஒரு இந்திரியங்களை ஒரு இந்திரிய நிகிரகத்தோட இருந்திருப்பார் இல்லையா. இந்திரியங்களை அடக்கி ஆண்டுட்டாலே நமக்கு பல கஷ்டங்கள் இல்லாம இருக்கும்ன்றது பெரியவாள் ரொம்ப அழகா சொல்றா. பகவத் அனுகிரகம் இருந்தாதான் இந்திரிய நிகிரகங்களும் சித்திக்கும். நாம நம்ம கர்மானுஷ்டானங்களை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தாதான் இல்லையா, சந்தியாதிய கர்மாக்களை நித்தியபடி நித்தியானுஷ்டான கர்மாக்களோ முக்கியமா ஒண்ணு, நித்தியானுஷ்டான கர்மாக்களோடு மட்டும் இல்லாமல் இந்த தியானம் தபஸ்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம மேடை போட்டு யோகா சென்டர் யோகாலாம் அந்த காலத்துல என்ன வச்சுட்டா, அவ அஷ்டாங்க யோக சம்சித்தாலா இருந்தாலே இல்லையா. அப்போ நித்தியம் தியானம் தபஸ்லாம் ரொம்பவே முக்கியம் இல்லையா. அந்த அளவுக்கு பகவதோ பலேனா பகவதோ வீரியேன அப்படின்லாம் சொல்லிட்டு நாம வந்து பகவத் பலத்தினாலையும் பகவத் வீரியத்தினாலையும் நாம நம்முடைய இந்திரிய நிகிரகங்களை பண்ணா நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே கிடைக்கும். நம்ம நல்ல எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு நல்லாவே கிடைக்கும்ன்றது பெரியவாள் விஷயங்கள்லேன்னு தெரிகிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய நாம சங்கீர்த்தனங்களை பண்ணணும். அதனால்தான் நாச்சியாரும் நாம சங்கீர்த்தனத்தை நிறைய பண்றார். பெருமாள் ஆழ்வார் சாதிக்கிறா போல அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படின்னு சாதிக்கிறா போல நாமோ பெருமாளிடத்திலேயே ஒரு ஒரு உயர்ந்ததான நாம சங்கீர்த்தனங்களை பண்ணிட்டு பெருமாளிடத்துல உயர்ந்ததான ஒரு பக்தியோட இருந்தால் நமக்கு லோகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா தேவதைகளும் நம்மளை வந்து வணங்கி நிற்பார்கள் அப்படின்றது ஸ்பஷ்டமா இந்த பாசுரத்தினால சொல்லப்படுற ஒரு விஷயம். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு ஒரு அழகான பாசுரம் இல்லையா. அப்படி பெருமாள் பக்தாள் இருந்தா மத்தவ யாருமே நம்ம இடத்த கிட்ட வரமாட்டான். அந்த அளவுக்கு யவன சங்கீர்த்தனம் பண்ணால் நமக்கு துக்கங்கள்லாம் நீங்கி உயர்ந்த கதி நமக்கு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை நாம பிரதிதினம் தியானம் பண்ணின்றிருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கணும். அதுவும் சந்தியாவந்தன ஸ்லோகங்கள்லாம் அந்த தியான ஸ்லோகங்கள்லாம் பண்ணணும். நிறைய பேர் இந்த தியான ஸ்லோகங்களை சொல்லாம விடுறவா நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சந்தியாவந்தன தியான ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொன்னாலே அந்த ஸ்லோகங்களுக்கு இருக்க வீரியங்களே தனியன. அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரியகோடி சமப்பிரபம் பிரம்மாதி சேவிய பாதாப்ஜம் நவமி பிரம்ம ரமாசகம் அப்படின்னு அந்த சூரியனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சூரியநாராயணா இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லையா, எம்பெருமானுடைய அனுகிரகம் சூரியனுக்கு இருக்கு. அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால பர்ஜன்யம் வருஷிக்கும். சூரியனே வந்து நம் காரியத்தை பண்ணும் பொழுது அந்த பர்ஜன்ய தேவதை வரமாட்டானா? ஆகையினால சூரியனை எப்படி பர்ஜன்ய தேவதையை வர வைக்கணும்ன்றதுக்காக இந்த பாசுரத்தை அநாச்சியார் ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறான் இல்லையா. அப்படி கோபஸ்ரீகள் பர்ஜன்ய தேவதையை வந்து கைகட்டி கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும்னு கோபஸ்ரீகள்கிட்ட கேட்கிறாளாம். இப்ப பர்ஜன்ய தேவதை மட்டும் இல்ல, எல்லா தேவதைகளும் வருவார்கள் அப்படின்ற போலியே அழகான ஒரு வியாக்கியானத்தை பெரியவாளிங்க பண்றா இல்லையா. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷிய பாசஹஸ்தம் வததி யமகில தஸ்ய கர்ணமூலே பரிஹரம் அதுசூதன பிரபன்னானு பிரபுரகன் அந்யன்றுனாம் ந வைஷ்ணவானாம். யமன் அழகா சொல்றானா கிங்கரால கூட்டு, மறுசூதன பிரபன்னால விட்டுடு மத்தவாளை போய் அழிச்சுட்டு வா அப்படின்னு. அதுவும் காதல சொல்றானா? ஏன் காதல சொல்றான்னா, இத மத்தவாள் கேட்டா எல்லாரும் மறுசூதன பிரபன்னால ஆயிட்டான்னு வச்சுக்கோ, யமனுக்கு வேலை இல்லாம போயிடுமோ இல்லையா, அதனால காதல சொல்றானா. அந்த அளவுக்கு அதுவும் இந்த ஸ்லோகத்தை, விஷ்ணு புராண ஸ்லோகம் இது, இந்த ஸ்லோகத்தை அப்படியே நான்முகந்தர் வந்து அதுல ஆழ்வார் தமிழ் படுத்துறார். திறம்பேன் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவிச்செவிக்கு. அந்த ஸ்லோகத்தை அப்படியே தமிழ் படுத்துறார் ஆழ்வார் விஷ்ணுபுராண ஸ்லோகத்தை. அந்த மாதிரி இப்போ இந்த வேதத்தை ஆழ்வார்கள் அப்படியே தமிழ் படுத்திருக்கா இல்லையா. ஆழ்வார்களுடைய இந்த அமிர்த வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு பிரபந்த பாசுரங்கள் அப்படியே வேதத்தையே, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த திவ்ய பிரபந்தங்கள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாசுரம் சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரம ஸ்வராட் அப்படின்றது வேதம். அதபடியே ஆழ்வார்கள் பாடுறா, அவனும் அவனும் அவனும் அவனும் அவனே மற்றுமெல்லாம் அறிந்தனமே அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தேன். அப்ப எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தனத்தை நாம் எல்லாம் பண்ணின்றிருந்தால் அப்ப அந்த நாமசங்கீர்த்தனத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே வருவார்கள் அப்படின்னு தெரியுது. வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு வைஷ்ணவாம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம்னு சொன்னான். அந்த அளவுக்கு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களா இருக்கட்டும், வேதங்களா இருக்கட்டும், ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளா இருக்கட்டும், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தால் பெருமாள் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பெருமாளுக்காக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க பரம தேவதைகள் எல்லாரும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக நம் வீட்டு வாசல்ல வந்து காத்துருப்பா அப்படின்றது இந்த பாசுரத்து மூலமா நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் பாகவத அபச்சாரம் ரொம்ப துக்கத்தை தரும்னு சொல்லியிருக்கான். சுக்ரீவன் பகவத் அபச்சாரப்படுறான், மழைக்காலம் கழிச்சு வான்ற பெருமாள், அவன் வரல அங்கேயே இருந்துட்டான். அப்ப லக்ஷ்மணனை போய் அனுப்புற, வாலி திறந்து வச்ச கதவு இன்னும் உனக்கு முன்ன மூடல, இன்னும் திறந்தா வச்சிருக்கு அப்படின்றார். அப்ப லக்ஷ்மணன் போறார், லக்ஷ்மணனை பார்த்த உடனே இப்போ அவனே வந்து மாறிவிடுறான் மொத்தமாவே இல்லையா. அப்போ லக்ஷ்மணனை பார்த்த உடனே ஆஞ்சநேய மூலமாகவும் தார மூலமாகவும் லக்ஷ்மணனை பார்த்த உடனே சுக்ரீவன் மாறிடுறான். ராமன் வந்து சேவிக்கிறான், சுக்ரீவன் வந்து ராமனை சேவிக்கிறார். சேவிக்கும்பொழுது ராமன் கோபப்படல, அவன் குசலம் விசாரிக்கிறார். ஏன் அப்படின்னா, நேர தப்பு பண்ணிட்டு பகவானிடத்துல போய் பிரார்த்திச்சு நம் தப்பு அபராத க்ஷமம் பண்ணிக்கணும்ன்றத காட்டிலும் பகவானுடைய பரமபக்தனா இருக்கக்கூடிய பாகவதால் இடத்திலேயே நம்ம தப்ப உணர்ந்து நாம் அபராத க்ஷமம் பண்ணிட்டுட்டாலே பெருமாள் அதனால திருப்தி ஆயிடுவான் அப்படின்றது நமக்கு இதுல தெரியறது இல்லையா. அம்பரீஷ உபாக்கியானத்திலேயே ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. அம்பரீஷ சக்கரவர்த்தியின் இடத்துல தூர்வாசர் அபச்சாரப்படுறார், பரமஜானி அவன், அவனுடைய துவாதசி விரதத்தை கெடுக்கிறார் தூர்வாசர் இல்லையா. தன்னுடைய ஜடையிலிருந்து ஒரு பெரும் பூதத்தை உருவாக்கி அம்பரீஷ சக்கரவர்த்தியின் இடத்துல பிரயோகம் பண்றார். இது பாகவதத்துல நவமஸ்கந்தத்துல சொல்லியிருக்கு, தஸ்மை அதாத் ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேனா பிரீத்தோ வித்யாபிரக்ஷணம் பிரயோகம் பண்றா. அப்ப அம்பரீஷனுக்கு பெருமாள் கொடுத்த சுதர்சன சக்கரம் இருக்கு பாருங்க, அந்த சக்கரம் தூர்வாசரை துரத்தின் ஓடுறது, பூதத்தை பொசிக்கிட்டு தூர்வாசரை துரத்தின் ஓடுறது. துரத்தின் ஓடனா எல்லா இடத்துக்கும் ஓடுறார், எல்லா இடத்துக்கும் எதோ எதோ தாவதி தத்திர தத்திர சுதர்சனம் துஷ்பிரசகம் ததர்ஷ அப்படின்னு நவமஸ்கந்தத்துல இருக்கு. அப்படி ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு சுதர்சனும், பின்னாடி ஓடி துரத்திட்டு ஓடிண்டே இருக்காரு சுதர்சன ஆழ்வாரம். பிரம்மலோகம் போனாரு, அங்க பிரம்ம பிரம்மருக்கு பிரம்மா கைவிட்டாரு. அப்ப கைலாச வாசியா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல போறா ஈஸ்வரனும் கைவிடுறாரு. பெருமாள் இடத்துல போறாரு, வைகுண்ட நிகேதனா இருக்கக்கூடிய நாராயண்கிட்ட போறாரு, நாராயண் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. பகவான் அவரை கூட்டு மறுபடியும் சொல்றான், ஒரு உபாயம் சொல்றேன் கேக்குறேன், என்ன பண்ண சொல்றியோ நான் பண்ற காத்துருக்கேன். அகம் து பக்த பராதீனா, நான் பக்திக்கு கட்டுப்பட்டவன், அதனால எட்டினோடு இரண்டு எனும் கயிற்றினால் மனம் தன்னை கட்டி அப்படின்னு பக்தியினால என்ன மகான்கள்லாம் கட்டி போட்டுறா. நீ ஒன்னு பண்ணு, நீ போய் நேர அம்பரீஷன் இடத்துல போய் மன்னிப்பு கேளுன்ற. உடனே ஓடுறாரு துர்வாசர் அம்பரீஷன் இடத்துல. அப்புறம் கதை போடுது இல்லையா, ராமாயண பாஷகார் சாதிக்கிறா போல, பகவத் பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரானு ஆரப்த காரியானு அனாரப்த காரியானு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமான சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ, ஒரே போடா போட்டார் பாஷகர். அந்த மாதிரி ஒரு போய் பகவ தூர்வாசர் அம்பரீஷன் காலில் உழுந்த உடனே அதெல்லாம் பகவத் பாகவதால் அபச்சாரம் பாகவதாரத்தில் அபராதக்ஷமம் பண்ணிவிட்டாலே மொத்தம் போச்சுன்றது இதுலேருந்து தெரியறது. பெருமாளிடத்தில் போகணும்ன்ற அவசியமே இல்லை இல்லையா. அந்த அளவுக்கு இந்த பாசுரத்தினால நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. பாழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாயின்னு ஒரு அற்புதமான ஸ்லோக பாசுரம். போன பாசுரத்தினால தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பொழிய வேண்டும் சொன்னான். இப்ப இந்த பாசுரத்துல இந்த மாதிரி பொழிய வேண்டும்னு சொல்றான் இல்லையா. கோபஸ்திரிகள் சொல்றத மழை பரிசன்ய தேவத்தை கேட்கறான், அந்த கேட்கறதுக்கு ஏத்தா போல இவாள் கட்டளையிடுறான் இல்லையா. அப்படி ஆழி மழை கண்ணா இப்போ மண்டலாக்கார வருஷத்துக்கு நிர்வாகக்கணேன்னு கூப்பிடுறான் இல்லையா. மேகங்கள்லாம் சூழ்ந்து ஏகமாக மழை பொழியினோம், அப்படி பொழிஞ்சால் பிரம்மாண்ட கர்ப்பம் கும்பவருத்தி இப்படின்லாம் பிரயோகம் பண்ணுவார். இப்படி ஏகமாக மழையை பொழியினோம், மழை பொழியறதுக்குன்னு வேதத்தில் விசேஷமான மந்திரங்கள் இருக்கு, மாருதமசி மருதா அழகா மந்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி மழை நிக்கிறதுக்கும் மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் ஊர் எண்ணெய் வார்த்தார் போலே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பெரிவா எடுக்கிறார். இந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உதாரணம் காட்டுறா. அபியங்க ஸ்நானம்னு உச்சந்தலையில எண்ணெயை தேய்ச்சிட்டு ஊறினா எண்ணெய் தலையில இறங்கி கண்ணு குளிர்ச்சி ஆகும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம்லாம் நீங்கும். அப்படி பூமி வெப்பமா இருக்கு, அந்த வெப்பம் தாபம் நீங்கிறபடியா மழையை பொழியணும். ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பிழைஞ்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா. சில சமயம் பார்த்தா தெரியும் படபடபடன்னு பொழியும், உடனே நின்றுடும், வெறும் மண் வாசனை மட்டும்தான் வரும், அது பிறகு மழையே பொழியாது இல்லையா. அது மாதிரி அந்த மாதிரி பொழியக்கூடாது, நன்னா பொழியணும் மழைன்னு சொல்றான். கந்தவதி பிருத்திவின்னு சொல்றது சாஸ்திரம், பூமிக்கு இயற்கையான குணம் சுகந்தம் இல்லையா, நல்ல வாசனை, எத்தனையோ சுகந்தங்களுக்கு இருப்பிடமா இருக்கு பூமி இல்லையா. மண் வாசனைன்றது மேலிருந்து வாரியா வரக்கூடிய வாசனை, அப்படி இல்லாம பூமி பூர்ணமா குளிரணும்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு மேகங்கள் நிறைய சூழ்ந்துட்டு மண்டலமிட்டு நிற்க வேண்டும்னு சொல்றான். அப்படி நின்னாதான் பர்ஜன்ய அப்படி நின்னாதான் மழை நன்னா பொழியும்னு சொல்றான். இப்ப பர்ஜன்ய தேவதை ஒளிவு மறைவு இல்லாமல் மழையை பொழியினோம் அப்படின்னு இதுல நமக்கு தெரியுது இல்லையா. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து. அப்போ மதுராந்தகத்துல மழை பெய்ஞ்சது, கருங்குழியில மழை பெய்யல. இப்ப இந்த காலம் அப்படி இருக்கு இல்லையா, பத்து கிலோமீட்டருக்கும் அஞ்சு கிலோமீட்டருக்கும் ஒரு வாட்டி மழை பெய்யறது, அஞ்சு கிலோமீட்டர்ல மழை பெய்யுறது பார்த்தா அப்புறம் மழையே அது தாண்டி பார்த்தா மழையே இல்லை. அந்த மாதிரி இல்லாம ஒன்று நீ கை கரவேல் இல்லையா, ஒன்னும் ஒரு ஒரு விதமான பட்சபாதமும் இல்லாமல் நீ நன்றாக மழையை கொடுக்க வேண்டும்னு சொல்றான். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் பாருங்க. ஆழியுள் புக்கு அப்படின்னு ஆழியில் புக்குன்னு சொல்லாமல் ஆழியுள் புக்குன்னு சொல்லியிருக்கா நாச்சியார். எவ்வளவு அழக எவ்வளோ அழகான வார்த்தைகள். சமுத்திர அலை அடிக்கிறது இல்லையா, டமால்னு எடுத்துக்காம முழு சமுத்திரத்துக்குள்ள போய் எடுத்துக்கோன்னு சொல்றார் பர்ஜன்ய தேவதையை கட்டளையிடுறான் இல்லையா. ஏதோ நுனியில் இருக்கிற கொட்டையில தேங்கி இருக்க தண்ணியை எடுத்துன்னு மேல போயிட்டு அதை பொழியாதே எங்களுக்கு அது வேண்டாம், ஆழியுள் புக்கு, ஆழ்கடலில் புகிர்ந்து ஜலத்தை எடுத்துக்கோன்னு சொல்றா இல்லையா. மேக தேவதைகளை கூப்பிட்டு கிட்ட இருந்து கொண்டு வர சமாச்சாரமா, அதாவது கொண்டு வர சமாச்சாரமா இருக்கக்கூடாதுன்றான். ஏ பர்ஜன்னி தேவதையே, எங்காத்து பக்கத்துல ஒரு குட்டை இருக்கு, அந்த குட்டையிலேருந்து தண்ணி எடுத்துமா எனக்கு திருப்பி கொடுக்காதேன்னு சொல்றான் இல்லையா. இப்படி ஒரு பாகவத்தால் இப்படி கட்டளையிடுறா ஒரு தேவதைக்கு. இப்ப நடு சமுத்திரத்துக்குள்ள புகணும், ஆழியுள் புக்கு, அங்கிருந்து முகர்ந்து கொண்டு போகணும் இல்லையா. ஆர்த்து அப்படின்னா கர்ஜித்துன்னு அர்த்தம், ஏறி மேல வர வேண்டும். இந்த வெளுப்பான மேகங்கள்லாம் சமுத்திரத்துக்கு போய் நீரை மொண்டுண்டு வருமா, நீரை மொண்டுண்டு வந்து கண்ணங்கரேல்னு கருத்து போய் வர வேண்டும்னு சொல்றான். கருப்பா இருக்கணும்ன்றா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த போன பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு சங்கதி ரொம்ப அழகா இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. இப்ப ஒவ்வொரு பாசுரத்துக்கு சங்கதி ஒண்ணுமோ இல்லையோ. பாடியன் முதல் நாள் உபன்யாசத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன், நாராயணே நமக்கே பழைய தருவான்ற இடத்துல சொன்னதுக்கு தான் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடின்னு சொன்னான். இப்ப அதுக்கு ஏத்தா போலதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னான். இப்ப அதுக்கப்புறம் பார்த்தாலும் இந்த இடத்துல ஊழி முதல்வன் உருவம் போல் கை மெய் கருத்துன்றான். யாரு அவன்? ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கும் உகர்ந்து கொடார் தேரி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, எப்படி அப்பேற்பட்ட எப்படி நீ கருப்பா இருக்கணும் அப்படின்னா ஊழி முதல்வனை போல் கருப்பா இருக்கணும். ஊழி முதல்வன் யாரு? எல்லாவற்றுக்கும் முதல்வன் அவன் தான் இல்லையா. சர்வ ஜெகத் காரண கர்த்தா அவன் தான், ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவன் அவன் தான். வேதம் சொல்றது இல்லையா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயஞ்சபிஷம் விசந்தி தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. வேதம் சொல்றது அப்போ யதா இமானி பூதானி ஜாயந்தே, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணாத்து இமானி பூதானி ஜாயந்தே, இந்த பூதங்கள் எல்லாம் அவனிடத்திலிருந்து இந்த ஜெகத் அவனிடத்திலிருந்தே உண்டாச்சு. ஏன்னா ஜாத்தானி ஜீவந்தி, இந்த நாராயணனாலே இந்த ஜெகத்து ஜீவிச்சுருக்கு. எத்ரயந்த் அபிஷம் விஷதி, இந்த ஜெகத் எவனிடத்துல லயத்தை அடையிறது? சாட்சாத் நாராயண இடத்திலே இந்த ஜெகத்தானது லயத்தை அடையிறது. அப்போ இதெல்லாம் சொன்னபடினால சர்வத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா எம்பெருமான்னு தெரியுது இல்லையா. அப்பேற்பட்ட மூவேழு உலகுக்களுக்கும் நாசனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சர்வத்துக்கும் பிரதம பீஜனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஆலமரத்து வித்தா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா. இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா பிரம்மனா ஜெகத்காரணத்துவம் லட்சணம். இப்போ ஜெகத்காரணத்துவத்தை ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை எம்பெருமான்கிட்ட இருக்கு அப்படின்னா எம்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டால் எம்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சிவாசியத்துல பிரதமாத்தியாயத்துல அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவ தோஷ பரிகாரங்கள்லாம் பண்ணி இல்லையா. அவ்வியாப்தினா ஒண்ணு, அதிவியாப்தினா ஒண்ணு, அசம்பவம்னா ஒண்ணு. இப்போ வந்து ஒரு பசு இருக்கு, அந்த பசு எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாடு பசுமாடு வந்து வெளுப்பா இருக்கும்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்றோம், அவன் பசுவே பார்த்தது இல்லை. ஆனா பசுமாடு வெளுப்பா இருக்கும் அப்படின்னா அது தெரிந்து சரி வெளுப்பா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வெளுப்பா இருக்கிறதுலாம் பசு அப்படின்னு நினைச்சுன்றான். அவன் எதிர போறான், ஒரு சிவப்பா ஒரு பசு, கருப்பா ஒரு பசு, பாதி கருப்பா ஒரு பசு, பாதி வெள்ளையா ஒரு பசு வருது. அப்போ இந்த சொன்ன லட்சணம் பூர்த்தியா பசுமாட்டில் இல்லாதபடினாலே அதாவது அதுக்கு அவ்வியாப்தி தோஷம்னு பேர். சொன்ன லட்சணம் தோஷம் இல்லாமல் அந்த வஸ்துவில் பொருந்தணும் இல்லையா. லக்ஷேக தேசிய அவருத்தித்தம்னு சொல்லுவா சாஸ்திரத்தில். அப்போ நம்மளால சொல்லப்பட்ட லட்சணமானது அந்த லட்சியத்தில் இல்லை, அது அவ்வியாப்தி இல்லையா. இன்னொன்று பசுவுக்கு கொம்பு இருக்கும்னு சொல்றோம், கொம்பு இருந்தால் பசுன்னு சொல்றோம். உடனே எறும்பு மாட்டை பார்க்கறான், அது கொம்பு இருக்கு. ஆடு பார்க்கறான், கொம்பு இருக்கு. மான் பார்க்கறான், கொம்பு இருக்கு. சரி பசுவையே பார்க்கறான், கொம்பு இல்லாத பசுவும் இருக்கு. அப்போ இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அது அதிவியாப்தி. லட்சியாத்து அந்நத்திர வர்த்தமானத்துவம், லட்சியத்தை காட்டிலும் கொம்பு வேற இடத்துல இருந்ததுன்னா. இப்போ எறும்பாட்டிலையும் கொம்பு இருக்கு இல்லையா, ஆனா கொம்பு இருக்கிறது பசுமாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. குதிரைக்கு கொம்பு இல்ல, கொம்பு இருக்குன்னு சொன்னா அது அசம்பவம். அது மாதிரி பிரம்மத்து இடத்துல இந்த ஜெகத்காரணத்துவத்தை சொல்லும்பொழுது இது அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவ தோஷங்கள்லாம் இல்லாமல் சிபாஷ்யத்தில் பாஷகர் ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார். அப்ப பெருமாள் சர்வ வியாபியாகவும் சர்வ அந்தர்யாமியாகவும் நமக்கு இருக்கான். அவனே பிரதம பீஜன், அவனே முதல் பெருமாள், அதாவது அவனே காரணகர்த்தா எல்லாத்துக்கும், சகல லோகத்துக்கும் அவனே அதிபதி, அவனே நாதன் அப்படின்றத எங்க தெரியறது அப்படின்னா இந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்ற பாசுரத்தை வரிகள்னால தெரியாது. ஊழி முதல்வன் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல, விஷ்ணு சகாஷாத்து உத்பூதம் ஜெகத்து தத்ரைவச்ச ஸ்திதம் ஸ்திதி சம்யம் அகர்த்தாசௌ ஜெகதோஸ்ய ஜெகச்ச சஹா. இல்லையா, இந்த ஜெகத் எங்க உண்டாச்சு? விஷ்ணுனுடைய சகாஷாத்து, விஷ்ணுனுடைய விஷ்ணு இடத்திலிருந்து உண்டாச்சு. தத்ரைவச்ச ஸ்திதம், விஷ்ணு இடத்திலேயே இருக்கு இந்த ஜெகத்து. ஸ்திதி சம்யம் அகர்த்தாசௌ, எல்லாமே பெருமாள் தான் பண்றான். அப்ப இந்த ஜெகத்தும் அவன்தான், ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிறதும் அவன்தான். அப்ப எல்லாம் அவன்றது தெரியுது. சயேவ சிருஜ்யஹா, சயேவ சர்க்ககர்த்தா, சயேவ பாதி அத்தி ச பால்யதேச்சா. இல்லையா, பிரம்மாத்ய அவஸ்தாபி அசேஷமூர்த்தி விஷ்ணு வரிஷ்டோ வரதோ வரேன்யான்னு விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம் இது. சயேவ சிருஜ்யஹா, அவனே சிருஷ்டிக்கக்கூடிய பொருட்களாக ஆறான், அவனே சிருஷ்டிக்கிறான். சயோ பாதி அத்தி, சயோ பாதி, சயோ அத்தி, சயோ பரிபாலிய தேச்ச, அவனே தான் காப்பாத்துறான், அவனே தான் ஸ்திதி பண்றான், அவனே தான் வழி நடத்துறான், அவனே தான் வந்து லயமும் பண்றான். பிரம்மாத்திய அவஸ்தாப்பி அசேஷமூர்த்தி, எந்த அவஸ்தையா இருந்தாலும் அவன் தான். விஷ்ணு வரிஷ்டா, விஷ்ணு தான் சிறந்தவன் எல்லாத்தையும் காட்டிலும் அப்படின்னு தெரியுது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் பாகவதத்தில் முதல் ஸ்லோகம், இதுவும் பெருமாள் தான் நான் தன்னு சொல்றது. ஜென்மாத்யசேதோன்வயாத் இதரதஸ்தார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவயே முக்யந்தி யத் சூரயஹ தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன ததா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு எல்லாமே அவன்தான்னு சொல்லியிருக்கு. இல்லையா, இப்ப கலியன் சொல்றா ரொம்ப அழகா, பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தான்னு சொல்லிட்டு, மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன். எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சுண்டு ஆலை இலையில ஒரு குழந்தையா வரான் அவன், அவன் தான் காரணகர்த்தா. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அறவின் அணையான்னு திருப்பநாழ்வார் சாரித்தா போல அவன் ஆலை இலையில வரக்கூடிய சர்வ காரணகர்த்தா அவன். நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிரொலி இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலநீர் தீகால் சுடரிர் விசும்பும் மலர் சுடர் பிரிவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமாயனை. இப்போ எல்லாத்தையும் தன்னுள்ள வச்சிருக்க பெருமாள் அவ பெருமாளேனே திருவாசிரியத்தில் சொல்றார் ஆழ்வார். இப்ப அந்த அளவுக்கு பெருமாள் இப்படி இருக்கான். அப்ப ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அப்ப அவன் எப்படி இருக்கானோ அத போல நீ வரணும்னு சொல்றான் ஆச்சியார். இல்லையா, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா பாருங்க, பத்மநாபன் ஒரு திருநாமத்தை இங்க சொல்றான். இல்லையா, அங்க உத்தமன்னு சொன்னான், அந்த உத்தமனை பார்த்தோம் நம்ம. இந்த இடத்துல பத்மநாபன் அப்படின்னு ஒரு ஊழி முதல்வன் யாரு அப்படின்னா பத்மநாபன் அர்த்தம். ஊழி முதல்வன் சந்தேகம் வந்துடும் இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான். உடனே சந்தேகம் வந்துட போறதோன்னு பையத்துயின்ற பரமநடி பாடி நான் பார்க்கடலுள் பையத்துயின்ற நாராயணன் எவனோ ஒருத்த கைலாசத்துல இருக்கவன் நாராயணன் போல இருக்கு நினைச்சிட போறாளுன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துட போறதுன்னு பார்க்கடலில் பையத்துயின்ற பரமநடி பாடின்னு போட்டான். சரி, பார்க்கடல்ல நிறைய பேர் பையத்துயின்ற இருக்கா இல்லையா, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கா போல் இருக்கு. இப்ப யாரோ ஒத்தனா, ஐயோ பார்க்கடல்ல நிறைய பேர் இருக்காள் அவ கிடையாது. அப்ப யாருன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் யாரோ அவன் தான் அப்படின்னா. சரி, உத்தமன் எப்படிப்பா இருப்பான், ஊழி முதல்வன் உருவம் போல் இருப்பான், ஊழி முதல்வனா இருப்பான். சரி, அந்த ஊழி முதல்வன் யாரு கிளியரா சொல்லுங்க அப்படின்னா, அந்த ஊழி முதல்வன் பத்மநாபன். சரி, எத்தனையோ திருநாமங்கள் சொல்றேன், அர்த்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லப்போறான். எத்தனையோ அவன் எங்கதான் இருக்கான்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்கு பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னின். பாழியன் தோளுமுடைய விசாலமான தோல் இல்லையா, ரொம்ப அழகான தோள்கள். பத்மநாபன்ற திருநாமத்துக்கே அழகிய தோள்களை உடையவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இப்ப பாகுஷ்ச அயம் அவஷ்டப்தா எஸ்ய லோகா மகாத் எஸ லோகோ மகாத்மனஹான்னு ராமாயணத்துல ஒரு அழகான ஸ்லோகம். இப்ப ராமன் கையை நீட்டினா அந்த கைக்குள்ள சர்வமும் அடங்குமா இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குமா அவனுடைய கைகள். இது ஸ்ரீ திருவடி சொல்றார் சீதா பிராட்டிகிட்ட, அந்த அளவுக்கு இருக்கும் கையும். நாச்சியா திருமடி சொல்லும் பொழுது, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதுன் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்றா. ஒரு திருக்கரத்தை நீட்டினான்னா உபய விபூதியும் அதுக்குள்ள அடங்கிடுமா, வெளியில எதுவுமே போகாது. அப்ப பத்மநாபனை யாருக்கு தெரியும் அதுன்னா, பத்மநாபனை சேர்ந்தவாளுக்கு இது தெரியும் இல்லையா. கெடும் இடராயெல்லாம் கேசவாவ் என்ன அப்படின்னு திருவாயுமொழி ஆழ்வார் சாதிச்சா போல, அந்த அளவுக்கு ஒரு பத்மநாபனுடைய ஒரு பாழியன் தோளுடையவன் யாருன்னு கேட்டா பத்மநாபன் நம்மளால சொல்ல முடியும். நமக்கு எத்தனையோ துன்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த துன்பங்கள் எல்லாமே அவனை சேவிச்சா போயிடும். ஆனால்தான் ஆழ்வார் சொல்லும்போது அனந்த பத்மநாபனுடைய கஷேத்திரத்துல கெடும் இடரெல்லாம் போய்விடும்னு சொன்னார். அப்படிப்பட்ட வசந்த திவ்ய கஷேத்திரம் அந்த கஷேத்திரம். அதுதான் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் சொல்லும்பொழுது ஊழி முதல்வன் சொல்லிட்டு உடனே பத்மநாபன் சொன்னான் இல்லையா. பத்மநாபன்ற சப்தம் சாட்சாத் ஊழி முதல்வன்ற சப்தத்தை வலியுறுத்துறதா இருக்கு இல்லையா. பகவானுடைய உதர பந்தம் பத்மம், பகவானுடைய வயிற்றுக்கு சம்பந்தப்பட்டது பத்மம், அவருடைய அதரம் பத்மம், நேத்திரம் பத்மம், பகவானுடைய அதரம் அந்த இரண்டு உதடுகளும் பத்மம். பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம், நேத்திரம் அவருடைய கண்கள் தாமரை. இது சொல்லவே வேண்டாம், கப்பியாசம் புண்டரீகமே அக்ஷினின்னு ரொம்ப அழகா இருக்கு உபனிஷத் வாக்கியம். அஸ்தம் பத்மம், திருவடி பத்மம், எல்லாமே பத்மம் இல்லையா. அப்படி கம்பனே வர்ணிக்கிறான் இது, கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்தேந்து ஏந்து அலர்த்த திருவடும் பொலியவோர் செம்பொன் குன்றின் மேல் வருவ போல் கலுரன் மேல் வந்து தோன்றினான். யஜ்ஞபூமிக்கு பரமாத்மா வரான் இல்லையா, வர்ணிக்கும் போது கம்பன் சொல்றான் கருமுகில் தாமரை காடு பூத்துன்னு சொல்றான். அவனோ கருமுகில் இல்லையா, நீருண்ட மோகம் மேகம் போன்றவன். அவன் எப்படி இருப்பான், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு சொன்னா போல இருப்பான். ஆனா அவன் திருமேனி முழுக்க எப்படி இருக்குன்னா தாமரை காடு பூத்து அப்படின்னு சொன்னான். அவன் உடம்பெல்லாம் தாமரை காடு பூத்தா போல இருக்கான். அதனால்தான் பகவானுடைய நேத்திரம் தாமரை, அதரம் தாமரை, தொப்புள் தாமரை, திருவடி தாமரை, அஸ்தம் தாமரை, மகாலட்சுமி. அதனால்தான் அவன்கிட்ட வாசம் பண்றதுனால அகலகல்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கையும் உரைமாறுபன்னு வாசம் பண்றபடினாலே அவ பத்ம வனத்துல அவ வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான் இல்லையா. பத்மவனம் எது, பகவானுடைய திருமேனி தான் பத்மவனம். ஆனால்தான் அந்த பத்மவனத்துல மகாலட்சுமி ரொம்ப ஸ்பஷ்டமா வியாசம் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது இல்லையா. அப்படி பெருமாள் இந்த பத்மநாபன்ற திருநாமம் எம்பெருமானுக்கு ரொம்ப வசத்தியா கிடைச்ச திருநாமம்னு. இப்ப ஊழி முதல்வன் யாரு, பத்மநாபன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு தோன்றதுங்க. இப்போ பிரம்மா லோகத்தை சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிச்சு ஆயிரம் கோடி யுகங்கள் தபஸ் பண்ற நாராயண சிவன் நாராயண தியானம் பண்றார் இல்ல, அவர் உட்கார்ந்துருக்க இடத்தை தெரிஞ்சுட்டு அது மூலமாக பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக அந்த லோகத்துக்கு வேதங்களை உபதேசம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் லோகத்தை சிருஷ்டிக்கிறார். இது ஒரு சிருஷ்டி கிரமம். மறுபடியும் போறார், மறுபடியும் வரார், மறுபடியும் போறார், மறுபடியும் வர்றாருன்னு எப்படி தெரியுதுன்னா தபஸ் பண்ணிட்டே இருக்காருன்றத மகாபாரதம் சொல்றது. எப்படி எத்தனை நாட்கள் தபஸ் பண்ணார்னு, யுககோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தவானிச்சு சுஷ்ரும. மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்கான்னு தெரியுது. இப்ப பெருமாளை தியானம் பண்ணி பத்மத்துல தியானம் பண்ணி பத்மத்துல இருக்கக்கூடிய மூர்த்திய இப்படி அந்த பிரம்மா இந்த மாதிரி ஒரு பதவி பிரம்ம பதவிய பெற்றுக்கொள்கிறார் அப்படின்றது மகாபாரத மூலமா தெரியுது. பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் பொறி போல் நின்றது இருந்ததுன்னு சொன்னான். பத்மநாபனுடைய திருக்கரத்துல இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி நீருன் அதாவது கார்மேகம் வந்துருத்து அவன் திருமேனி போல கருக்க வேணும்னு சொன்னான். அது கருத்துருத்து அடுத்து மின்னல் வேணும்னு சொல்றான் இல்லையா. நரசிம்மாவதாரம் இந்த இடத்துல பேசப்படுறதா பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா. மின்னல் ஆழி போல் மின்னின்றது இந்த இடத்துல நரசிம்மாவதாரத்தை சொல்றதா எடுக்கிறான். இப்ப மின்னல் மின்னல் போல ஒரு அவதாரம் பண்ணணும், மின்னலை போல ஒரு அவதாரம் பண்ணான் பெருமாள். இந்த அவதாரத்தை மின்னல்னே அத்தர்வண வேதம் சொல்றது, வித்யுத் சக்தி அப்படின்னு நரசிம்மாவதாரத்தை அத்தர்வண வேதம் வர்ணிக்கிறது. நரசிம்மாவதாரத்தை மின்சாரம்னே வேத வாக்கியம் இருக்கு, மின்சாரம்னே சொல்லக்கூடிய வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்தை எடுத்துட்டு இல்லையா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது இந்த நரசிம்மாவதாரத்தை மின்னலுக்கு சமானமாவே வியாக்கியானம் பண்றார். பரமாத்மா எம்பெருமான் தூண பிளந்துண்டு வெளியில வரான். நமக்கு எல்லாம் தெரியும் தேசிகன் அப்படி அழகா ஸ்லோகம் பண்றாரு, ஸ்தூனா பிதாமஹ்ய பூத்னு பண்றாரு ரொம்ப அழகா. இப்போ சொல்லும்பொழுது கம்பன் சொல்றான், மின்சாரம்னே சொல்றாத, ஒரு மின்னல் மின்னியது தேஜோ புத்திஷ்டம் மகா தேஜஸ் அப்படின்னே சொல்றான். பிளந்தது தூணும் ஆங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல் மற்றும் முதல மற்றும் அளந்தது அப்புறத்து செய்கை யார் அறிந்து அறையற்கிற்பார் கிளர்ந்தது ககனமுட்டை கிழிந்தது கீழும் மேலும். அப்படி சுதர்சனாழ்வாருக்கும் நிருசிம்மனுக்கும் அப்படி ஒரு பெருமை. எப்படி நிருசிம்மன் தோன்றினாலும் அத மாதிரி சுதர்சனாழ்வார் போல நீர் மின்ன வேண்டும். சுதர்சனாழ்வார் இங்க ஆழி போல் மின்னின்னு ஒரு உதாரணம் எடுக்கிறார் நாச்சியார். ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் நம்ம பார்க்கலாம் நிருசிம்மனுக்கும் சுதர்சனாழ்வாருக்கும் அப்படி ஒரு பெருமை. ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேவை சாதிப்பா எல்லா கோவில்களையுமே. நிருசிம்மனுக்கு இருக்கக்கூடிய சக்தி சுதர்சனாழ்வாருக்கும் பூர்ணமா இருக்கு. நிருசிம்மனை போலவே சுதர்சன ஆழ்வாரும் மின்றார். அதனால்தான் நாச்சியார் ஆழி போல் மின்னி அப்படின்னு சொன்னான். சுதர்சன ஆழ்வார் போல் மின்ன வேண்டும்னு சொல்றா. ஹே சுதர்சனா மகாஜ்வாலா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவளும் பிரார்த்தனை பண்றா சுதர்சன ஆழ்வார் போல மின்ன வேண்டும்னு சொல்ற. இப்போ கிருஷ்ணாவதாரத்துல தெரியும் ஜெயத்ரதன பெருமாள் எப்படி வதம் பண்றான்னு. வதம் பண்றான் சூரியனை மறைச்சி, சுதர்சன ஆழ்வாரை வச்சு சூரியனை மறைச்சி அர்ஜுனனை கொண்டு ஜெயத்ரதனை சம்ஹாரம் பண்றான். இப்ப சூரியனுக்கே சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி சுதர்சன ஆழ்வாருக்கு உண்டு. சுவாமி தேசிகனே சாதிக்கிறார் இல்லையா, நவகிரக தோஷத்தை நிவர்த்திக்காகவும் துஷ்ட பிரேத பிசாச்ச பூத கணங்கள் எல்லாம் கிட்டேயே வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்லோகங்கள் அனுகிரகம் பண்றா இல்லையா. பிரதிபடஸ்ரேணி பீஷணா அப்படின்னு ஒரு அழகா ஒரு ஸ்லோகங்கள் சின்ன ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் பண்றாரு இல்லையா. அப்படி இந்த ஆழி எப்படி மின்னுமோ இல்லையா, அப்ப அந்த ஆழி எப்படி மின்னுமோ அது போல நீயும் மின்ன வேண்டும்னு சொல்ற. இது அதிகார சங்கிரகத்திலயும் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. புருடன் மணிவரவாக பொன்றா மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக தெருள் மருள் வாளுரையாக ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலாய வனமாலையாக கருடன் உருவாமறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்ற அனேன். திகிரின்னா இங்க சக்கரம்னு பேர் இல்லையா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தத்துவம், சக்கரமும் ஒரு தத்துவம், மனஸ்தத்துவம் எப்படி ஒரு தப்பு தத்துவமோ அப்படியே மாதிரி இதுவும் ஒரு தத்துவம். மனசு எப்படி ஒரு இடத்துல நிக்காதோ அது மாதிரி சுதர்சன ஆழ்வாரும் ஒரு இடத்துல நிக்க மாட்டார், ஓடிண்டே இருப்பார். பக்தர்களை காப்பாத்துறது தான் அவருக்கு கடமையே. சுதர்சன நமஸ்துப்யம் சகசிரார்ச்சுத பிரியானே பாகவதத்துல நவமஸ்கந்தத்துல அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்றான் இல்லையா. சகசிரார்ச்சுத பிரியா, ஆயிரம் அறங்கள் உடையவன் அவன்றது தெரியறது. அப்போ அந்த மாதிரி நீ வந்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து சொல்றான். இப்ப மின்னலை தொடர்ந்து இடி சப்தம் இல்லையா, இப்ப இடி இடிக்கணும். இப்ப வலம்புரி போல் நின்றது இருந்துன்னு சொல்றான் இல்லையா. கும்பலோட கோவிந்தான்னு சமாச்சாரம் கிடையாது, வலம்புரி சங்க போல நின்று அதிர்ந்து பெய்யணும் அப்படின்னு சொல்றான். இப்போ தன் சக்தியை காட்டக்கூடிய சப்தமா நின்று அதிரணும். ததசங்காஸ்ட வேரியஸ்ட பணவானக கோமுகாக சகசைவாபியன்யன்யந்த சசப்தஸ்துமுலோ பவத்துன்னு பகவத்கீதையில முதல் அத்தியாயத்திலே வருது இந்த ஸ்லோகம். பீமர் பீஷ்மர் சங்கத்தை எடுத்து ஊதுறார் இல்லையா, கௌரவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஊதுறா யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு கிளம்ப கவச்சத்தை எடுத்து போட்டுக்கிறார் பீஷ்மர். துரியோதனன் வரான், குருவிருத்த பிதாமகா பாண்டவர்களை எத்தனை நாட்கள் சம்ஹாரம் பண்ணி முடிச்சிருவேர் அப்படின்னு கேட்கிறான். பீஷ்மருக்கு உள்ளுக்குள்ள வருத்தம், துராத்மா அவளை போய் கொல்ல சொல்றானு நினைக்கிறார், மகாபாபின்னு நினைச்சுனர். துரியோதனா நீ கேட்ட கேள்வியை மறுபடியும் கேளுன்றார். கேட்கறான், பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை நாட்கள்ல கொல்லுவேர் சொல்லுங்கன்னு கேட்கறான். நாள் எதுக்குடா எனக்கு, ஒரு நிமிஷத்திலேயே அஞ்சு பேரையும் முடிச்சிருவேன், ஐந்து பேர் ஐந்து பானம் போடுவேன்னு நினைச்சியா, அதுவும் இல்ல ஒரே பானத்தை பிரயோகம் பண்ணி அஞ்சு பேரையும் முடிச்சிருவேன் அப்படின்றார் பீஷ்மர். உடனே எகிரி குதிக்கிறான் துரியோதனன். பீஷ்மர் ஆனால் யோசித்து பார்க்கிறார், ஆனா அப்படின்னு ஒன்னு போடுறார் ஒரு பதம், யோசிச்சுட்டு ஆனால் அப்படின்னு சொல்றார். ஆனால்னு ஒரு பதம் வந்துருத்தனால கஷ்டம்னு அர்த்தம். சொன்னோடனே துரியோதனன் நினைக்கிறான், என்ன சொல்ல போறான், சர்வதா ரக்ஷகன் சர்வத்திர ரக்ஷகனான வாசுதேவன் அவ பக்கம் இருக்கான் இல்லையா, அப்படி அவ பக்கம் இல்லாம போனான்னா அவள் அடிச்சிருவேன், அவ பக்கம் இருக்கிறதுனால முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே சொன்ன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல துரியோதனனுக்கு. அப்ப கிருஷ்ணன் எப்படி பண்ண முடியும்னு, சங்கத்தை பீஷ்மர் ஊதினார், எல்லாரும் ஊதினார், ஒரே கோஷம். அதுபோல பாண்டவர் கட்சியிலும் ஊதனா, பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவரத்தம் தனஞ்சயா பவுண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹான்னு அவாவா தனித்தனியா தங்க. இப்ப பீஷ்மர் ஊதனார், எல்லாரும் ஊதனா, எல்லாருடைய துவனியும் ஒரே மாதிரி கேட்டது. இங்க எல்லாரும் ஊதுறா, பெருமாள் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதுறான், அவாவா தேவரத்தை எடுத்து தனஞ்சயன் ஊதுறான், இல்ல பவுண்டரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருக்கோதரன், ஒவ்வொருத்தரும் எல்லாரும் மொத்த பேரும் ஒவ்வொருத்தரும் சங்கத்தை எடுத்து ஊதுறா, எல்லாம் தனித்தனி துணியில கேட்கறது. அவாவா அவ சக்தியை தனித்தனியா காட்டுறா. அது மாதிரி நீயும் தனித்தனியா காட்டுகின்றான் ஆச்சாரிய இடத்துல இல்லையா. சகோஷோ தார்தராட்சராணாம் ஹிருதயானி வியதாரயத்து நபஸ்த பிருத்திவியும் செய்வ துமுலோ வியனுநாதயத்துன்னு அந்த சப்தம் சர்வ லோகத்தையும் ஒடுக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஊதனவனே திருதராஷ்டிரன் கௌரவர்கள் எல்லா ஹிருதயத்திலையும் பயத்தை உண்டு பண்றது இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு சப்தத்தை நீயும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கமுடைத்த தாழாதே சாரங்கமுடைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடேன்னு சொன்னான் இல்லையா. வாழ உலகினில் பெய்திடாய் சாரங்கமுடைத்து சரமழை போல் தாழாதே. ராமபிரானுடைய பராக்கிரமம் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுறது. சக்கரவர்த்தி திருமகன் தேசிகன் சாதிக்கிறா போல ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயானே ரகுவீரகத்தில் சாதிக்கிறார். திருவேந்திபுரத்தில் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான மங்களாசாசனம் பண்றப்போ அவர் வாக்குல இப்படி ஆவிர் பவிக்கிறது. அதுவும் பல்லாண்டு பாடுறார் இல்லையா, கத்தியம் பண்றார், ஸ்லோகம் பண்ணாம மகாவீர வைபவம்னு கத்தியம் பண்றார். ராமபிரானத்தில் எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள், அதில் வீரம்ன்ற ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் ரொம்ப அழகான குணம் இல்லையா. ஆலிகந்தம் இவாகாசம் அவஷ்டபிய மகத்தனுஹூ அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லா போல அவனுடைய தனுஷ் இருக்கே ரொம்ப வசந்த தனுஷ், அதை பிடிச்சிட்டு நிற்கிறான் பெருமாள். அத கையிலேந்து கோதண்ட ராமனா நிற்கும் போதே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. வாமே கோதண்ட தண்டம் நிஜகர கமலே தட்சிணே பானமேகம் பஷாத் பாகேச்ச நித்யம் ததத்தம் அபிபதம் அபிமதம் சாசித்தூ நீரபாரம் வாமே அவாமே வசபியாம் சகி நில ததனும் ஜானகி லக்ஷ்மணாபியாம் ஷியாமம் ராமே ராமம் பஜேகம் பிரணத ஜனமன கேத விச்சேது தக்ஷம் அப்படின்னு ஆனந்த ராமாயணத்துல சமர்த்த ராமதாசர் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. ராமன் நிக்கிற அழகு அப்படி இருக்கு. ராமபிரான தியானம் பண்ணணும், உயர்ந்த ஸ்லோகம் இது. தியானம் பண்ற விஷயங்கள்ல யார் அவனை வணங்குறாருனா, மனசுல கிளேசம் யாருக்கு இல்லையோ அவ வணங்குறா. அவ யார் அவளை சேவிக்கிறாளோ அவளுக்கு இருக்கக்கூடிய கிளேசங்கள் எல்லாத்தையும் நிமிஷ நாயில போக்கடிச்சிடறான். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் உள்ளவன், சக்தி உள்ளவன் சக்கரவர்த்தி திருமகன். ஆனால்தான் சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது கோதண்டத்தை திருக்கரத்துல பிடிச்சிட்டு இருக்கான், அந்த நுனி ஆகாசத்தை இடிக்கிறது, ஆகாசத்துல கோடு போடுறது, அவ்வளவு பெரிய தனுசு, அதில் சரத்தை போட்டு பூட்டி ராமபிரான் நிற்கிற அழக பார்த்தா லோகமே நடுநடுங்கிறது. ஆனால்தான் தாழாதே சார்ங்கம் உதைத்த அப்படின்னு சொன்னான். அப்போ இப்ப சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா, அகில ஜெகததீத புஜபல வரபல தச லபன லபன தசக லவண ஜனித கதன பர வச ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சம விடய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணித்தாம். வில்ல பிடிச்சு நிக்கிற அழகே ஒரு அழகுதான் இல்லையா. அதுலேருந்து எத்தனை சரங்கள் வருதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா இல்லையா. அத்திர அரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதித்தன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். இவ்வளவு அழகான வார்த்தை. அப்போ சர வருஷம் வருஷிக்கிறான், சரங்களாகிற அம்பு மழை பொழியிறது அவ்வளவு வேகம். அப்ப அந்த மாதிரி நீ வேகமா பொழியினோன்ற, வாழ உலகினில் பெய்திடும் நாங்களும் மார்கழி நீராடன், அப்ப அந்த அளவுக்கு நீ வந்து பொழியினோன். ராமனுடைய பானம் ராட்சசர்களை அழிச்சுது, ஏ பர்ஜன்ய தேவத்தையே அந்த ராம பானம் போல நீ வருஷிக்கணும்ன்ற, படபடபடான்னு மழை கொட்டணும். இதுல அனுகூலர் பிரதிகூலர்ன்ற வித்தியாசம் இல்லாம எல்லாருமே எல்லாரும் வாழ உலகினில் பெய்திடாய் இல்லையா, எல்லாரும் சமமா வாழணும், அந்த மாதிரி நீ பொழியணும்னு சொல்ற இல்லையா. இந்த இடத்துல அவருடைய திருவுள்ளத்தை, நாச்சியாருடைய திருவுள்ளத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். அப்போ துஷ்டர்கள் வாழணும் அப்படின்றா, ஏன்னா துஷ்டனும் நல்லவனா மாறிடுவானோ அப்படின்ற மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கருணாமூர்த்தினி அஜ்ஞான நிகிரகம்ன்றதே தெரியாது, அப்படின்னால துஷ்டர்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறாவோ, துஷ்டனவும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பிரகிருதி சம்பந்தத்தினாலன்ற இந்த சம்பர்க்கத்தினால தோஷ குணங்கள் சம்பவிக்கிறதுனா இல்லையா. சுவாமி தேசிகன் முதல்ல சொன்னா போல சுவாமி தேசிகன் காட்டுறாரு இல்லையா ரகசிய திரைசாரத்தை, மாதா பேக்கா பிதா பேக்கான்னு. அந்த அற்புதமான ஒரு சச்சங்கம் இருந்தாதான் வரும். ஆதிசங்கர் காட்டுறாரு, சச்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஸ்தல தத்துவம், நிஸ்தல தத்துவே ஜீவன் முக்திகின்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு சத்சங்கம் இருக்கணும். சத்சங்கம் இருந்தால்தான் இந்த மாதிரியான இடங்கள் என்ன எண்ணங்கள் வரும். வாழ உலகினில் பெய்தில சமுத்திரத்துல பொழிய வேண்டாம். ஏன் உலகினில் ஒரு பதம் போட்டா, சமுத்திரத்துல பொழியாதீங்க, தயவு செய்து லோகத்துல பொழியுங்கன்னு. அப்பதான் எல்லாராலையும் மார்கழி நீராட்டம், மார்கழி நீராட்டமானது பண்ண முடியும்னு இந்த பாசுரத்தினால சொல்றான். சில பெரியவாள் இந்த பாசுரத்தை சொல்லும்போது இந்த பாசுரத்தை மேகத்துக்கு ஆச்சாரியர்களுக்கு ஒப்பாகும், மேகங்கள் ஆச்சாரியர்களும் மேகங்களும் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சில உபமானங்கள்லாம் காட்டுறா ரெண்டு பேருக்கும். ஆச்சாரியர்களுக்கும் மேகங்களுக்கும் பலவிதமான சாமியம் உண்டு சொல்றா இல்லையா. ஒரு 10 வகைகள்ல சாமியத்தை நிரூபிக்கிறான். மேகங்கள் எப்பவுமே உப்பு கடல்ல போய் அந்த ஜலத்தை எடுத்து மதுரமாக்கி பொழியிறது நமக்கு. அதேபோல ஆச்சாரியர்களும் வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துண்டு இல்லையா, மந்தமதிகளுக்கு எப்படி போக்கியமா இருக்குமோ, எதை சொன்னா அவளுக்கு பிரயோஜனம் இருக்குமோ அதை சொல்லி அவளை திருத்தி பணி கொள்கிறார்கள். மேகங்கள் லோக ரக்ஷணார்த்தமாக பெய்யறதுகள் இல்லையா. ஆசிரியர்களும் லோகத்தை ரக்ஷணம் பண்றதுக்காகத்தான், ஆச்சாரியர்களும் லோகத்தை ரக்ஷணம் பண்றா. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரியும் சாலக்கிராமகிரியும் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு சொன்னா போல சகல திவ்ய தேசங்கள்லயும் சகல கஷேத்திரங்களிலும் எழுந்தொழி ஆத்மோஜீவனார்த்தமாக அர்த்த விசேஷங்களை பொழிவதற்காகவே ஆச்சாரியர்களும் மேகங்களுக்கு சமமா இருக்கா இல்லையா. மேகங்கள் மழை பொழியறது, பள்ளமான இடங்கள்லாம் நிரப்புறது. அதுபோல ஆச்சாரியர்களும் சதுபதேசங்களை சொல்லி எப்படி மேகங்கள் பள்ளமான இடங்களை நிரப்புறதுகளோ, அதுபோல நீச்சர்களை உஜ்ஜீவிதம் பண்ண, நீச்சர்களை நல்லவர்களாக்குறா, மந்த மத்திகளை நல்ல புத்திமான்கள் ஆகிற ஆச்சாரியர்கள். மேகம் எப்பவும் வருஷிக்காது, எப்பயோ ஒரு சமயம் தான் வருஷிக்கும், அது கால விசேஷங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியர்களும் சமய விசேஷங்களை வச்சுட்டு தான் சதுபதேசம் பண்ணுவா இல்லையா. அனதிகாரிகளுக்கு பண்ணக்கூடாது, கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது. சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்திரையும் அதாப்பிவான்னு சொன்னா போல பரீட்சை பண்ணி தான் சதுபதேசத்தை பண்ணணும். மேகங்கள் பிராரப்த காலங்களில் பெய்யாம பல வகை துக்கங்களை உண்டாக்குறது. அதுபோல ஆச்சாரியர்களும் நமக்கு தேவையான சமயங்களில் சதுபதேசத்தை பண்ணாம போயிட்டான்னா தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், தேசிகன் தாய்ச்சா போல அந்நசேஷத்துவ பிரமம், ஸ்வரக்ஷணே சுவான்வய யோகிதா பிரமம் இல்லையா, பந்தாவபாச லோலத்துவம், விஷய பிராவண்யம், இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்ல நாம போயிடுவோம். அதனால மேகங்கள் சரியான காலத்துல மழையை பொழியணும், ஆச்சாரியர்களும் நமக்கு சரியான காலத்துல சதுபதேசம் பண்ணணும். மேகங்கள் எவ்வளவு வருஷிச்சாலும் திருப்தி அடையிறது இல்லை, கைமாறி எதுவும் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. அதே மாதிரி ஆச்சாரியர்களும் நமக்கு எவ்வளவு போதிச்சாலும் திருப்தி அடையிறது இல்லை, மேலும் மேலும் போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி போதிக்கிறதுனால நம்ம கிட்ட எதை கைமாறும் அவ எதிர்பார்க்கறது இல்லை. மேகங்கள் சில காலங்கள்ல சில நீர்த்துளிகளை பெய்ந்து ஓஞ்சிடுறது, மற்றவர்கள் வேற சமயத்துல இல்லைன்னா அபரிமிதமா பொழிகிறது. அதுபோல ஆச்சாரியர்களும் சில சமயம் மந்திரோபதேசங்கள் பண்றார், செவியில் அக்ஷரங்களை மந்திரோபதேசங்கள் பண்ணி அட்டாட்சரங்கள் முதலான மந்திரங்களை செவி காதுல சொல்றார். மற்ற சமயத்தில் பார்த்தால் காலட்சேபமாக விஸ்தீர்ணமாக அர்த்தத்தை ரொம்ப ரொம்ப நேரமா சாதிச்சு எந்த எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு விஸ்தாரமா சொல்றார். மேகங்கள் வீதிகளில் ஜலத்தை வரிசிச்சு நிஷ்பலமாக்கும், தெருவில் போய் மழை பெய்யும் இல்லையா, சிப்பிகளில் போய் பொழிஞ்சு முத்துக்களை உண்டாக்கும், ரத்தன பூஷணங்கள்லாம் அதனால உண்டாருது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் சில விசேஷமான வியக்திகள் இடத்துல உபதேசிக்கப்படுற அர்த்தங்கள் அனவதானத்தினாலையும் நிஷ்பிரயோஜனத்தினாலையும் எல்லாம் வீணாக போயிடுறது உண்டு. ஆச்சாரியர்கள் இந்தவா இவான்னு பார்க்காம ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னா அது காது கொடுத்து கேட்கலன்னா நிஷ்பிரயோஜனமா போயிடும். இதே சில விசேஷமா மேதாவிகள் இடத்துல சொன்னான்னா அது விசேஷமான ஒரு புட்டி அடைந்து சுவாமி தேசிகன் போல பல கிரந்தங்கள் எப்படி சுவாமி தேசிகன் சாதிச்சாரோ அது மாதிரி எப்படி கிடாம்பி அப்புள்ளாச்சார் போன்ற மகான்கள் இடத்துல இல்லையா சுவாமி தேசிகன் அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனத்தினுடைய பலமாக எத்தனையோ ரகசிய கிரந்தங்களை சுவாமி தேசிகன் சாதிச்சாரோ அதுபோல மேகங்கள் தண்ணீரை மழைய நதிகள்லையும் தடாகங்கள்லையும் கிணறுகள்லையும் பொழிந்து சர்வோபஜீவியமா மழையை ஆக்குறது. அதுபோலவே ஆச்சாரியர்கள் சத்பாத்திரங்கள்ல தேசிகன் போல இருக்கக்கூடிய சத்பாத்திரங்கள்ல வர்ஷிக்கிறபடியினால அர்த்தங்களை சொல்றபடியினால அந்த பரம்பரை இன்றளவிலும் லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாத்தையா முனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொன்ன போல அந்த பரம்பரை இன்றளவும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. தேசிக பரம்பரையில வந்தவா எல்லாரும் அப்படியே அதே போலயே இன்றளவும் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் இருக்கா. அந்த மாதிரி சில வியாக்கியாதாக்கள் தேசிய மேகத்துக்கும் ஆச்சாரியனுக்கும் இந்த பாசுரத்துல ஒரு ஒற்றுமை சொல்றதாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இனியோட இந்த இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு 5வது பாசுரம் தாசன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரின் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.